சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே வந்தோடி நாம் போறேன் தேடி இங்கே வந்தோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ சின்னமணி குயிலே நல்ல வரும் மயிலே சொல்லு நீ தடிதன்னா தன்னா